அம்மா வணக்கம். கார்த்திகேயனுக்கும் வணக்கம், குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரச்சனைகள்ங்கிறது விவசாயத்தில் இறங்கின பிறகு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிரச்சனை வந்து விவசாயத்தில் இறங்கிறதுக்கு முன்னே தான் இருக்குது. அதாவது ஒரு வீடு கட்டணுன்னா கல், மண், சிமெண்ட்டு, கம்பி, இன்னும் என்னெல்லாம் வேணும், கொத்தனார் வேணும், என்னெல்லாம் வேணும்னு அதெல்லாம் தயார் பண்ணிட்டு தான் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு முன்னாடியே என்னென்னலாம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானித்து தான் இறங்குறோம். விவசாயத்தில் மட்டும் எந்த விதமான தீர்மானம் இல்லாமல் மண்ணுன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே விதையை தோண்டிட்டு குதி உடனே விதையை போட்டுறோம், மண்ணை தோண்டிட்டு விதையை போட்டுறோம், இல்லை கண்ணை வாங்கி வச்சிடறோம். ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி சீரமைக்கணும், அந்த கண்ணு உட்கார போகிற இடம், ஒரு குழந்தைய கட்டி கொடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் எங்கேயோ இருந்து ஒரு செடியை கொண்டு வந்து வைக்கிறோம், அந்த செடி அங்கே வந்து வாழ்ந்து அது காலமிச்சும் சந்தோஷமாக வாழணும், அது நிறைய மகசூல் கொடுக்கணும், அது வந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் அதனுடைய இனப்பெருக்கம் அதிகரிக்கும், அதுதான் நம்மளுடைய உணவாக இருக்குது இல்லையா. அந்த இடத்துல அதுக்கான தகவமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோமா, அது பாதுகாப்பாக வாழ சூழல், உயிர் சூழலை ஏற்படுத்தியிருக்கோமா, நோய் தாக்குதல் இல்லாமல், பூச்சி தாக்குதல் இல்லாமல், நோயோ பூச்சியோ வந்துச்சுன்னா அது தனியாக மருந்து எடுத்து சாப்பிட்டுக்கு தெரியாது, அதுக்கு எங்கேயும் போய் டாக்டர்கிட்டலாம் வைத்தியம் பண்ணிக்க தெரியாது. அந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகளை முதல்ல மண்ணில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற புரிதல் ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை. மண்ணை எப்படி வகைப்படுத்தணும், ஒரு பயிரிடுறதுக்கு முன்னே நீங்கள் நஞ்சை பயிர் வைக்கிறீங்களா, புஞ்சை பயிர் வைக்கிறீங்களா, ரொம்ப அற்புதமாக நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருந்தாங்க. மருதங்கிற ஒன்றை செயற்கையாக்கி அதை வயலும் வயல் சார்ந்த இடமும் நஞ்சை புஞ்சைன்னு ரெண்டை வடிவமைச்சிருந்தாங்க. அதுலேயும் நஞ்சையில் புஞ்சை, புஞ்சையில் நஞ்சை அப்படின்னு, புஞ்சை நிலத்தில் எப்படி நஞ்சையை கொண்டு வர்றது, நஞ்சை நிலத்தில் எப்படி புஞ்சையை கொண்டு வர்றது அப்படிங்கிற பல்வேறு விதமான அறிவு பூர்வமான விஷயங்களை உலகத்திலேயே சொல்லி கொடுத்த மொழி, செஞ்சு காமிச்ச மொழியாக நம்ம மொழி தான் இருக்குது. நம்ம தமிழை தவிர எல்லா மொழியும் படிச்சிட்டோம், அது சம்மந்தமான அறிவு இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். இப்போதைக்கு யார் அவசரத்துக்கு ஊசி போடுறாங்க, அவசரத்துக்கு யார் மருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்து உடம்பை காட்டிக்கிட்டு ஓடுறது மாதிரி, தான் உடம்பை தானே வகைப்படுத்தணும், மருந்தானே வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொன்னதை மறந்துட்டு மருந்துங்கிற ஒன்று இல்லாமலே மருத்துவம் செஞ்சுக்க முடியும்னு சொன்னது என்னங்கிறதே நம்ம இன்னும் எட்டி பார்க்கவே இல்லை. அது மாதிரியே உரமே வேணாம், தண்ணியை பாய்ச்ச வேணாம், தண்ணி தங்குற அமைப்பை ஏற்படுத்தினா போகிறோம், பயிருக்கு பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவனை நம்ம அறவே மறந்துட்டோம். கட்டப்பின் நீரினும் நன்றாதன் காப்பு, ஏரினும் நன்றாதல் எரிவிடுதல், தொடிப்புழுதி கெக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும், இதெல்லாம் விவசாயத்தின் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஆராய்ச்சி குறிப்புகள். இது எவ்வளோ பெரிய ஆய்வு அறிக்கைகள்னு நம்ம யோசிக்கவே இல்லை, அது என்ன சொல்லுது, அதை என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் விவசாயத்தில் இறங்குறோம். இதை இறங்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் பூஞ்சாலை சார்ந்த நோய்கள் எதுவும் வராமல் இருக்கணுமா, இருக்க முடியுமா, அதுக்கு என்ன செய்யணும், தடுப்பு நடவடிக்கைக்கு என்ன செய்யணும், அவசரப்பட்டு கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை எப்படி வடிவமைக்கணும், எந்த மாதிரி பயிர் வைக்கணும், அந்த பயிருக்கு எந்த மாதிரி வடிவமைக்கணும், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை இன்றைக்கு வரைக்கும். நம்மளும் அதெல்லாம் தேவைன்னு நினைக்கவே இல்லை, அதனால தான் இந்த பின்னடைவுகள்லாம் ஏற்படுது. சரியா, கலைங்கிற ஒன்று இல்லாமலே கலை வருவதற்கு முன்னதாக நெல் பயிருக்கு கலை கட்டுப்பாடு எப்படி பண்ணணும், மற்ற பயிர்கள் எப்படி பண்ணணும், இப்படிப்பட்ட அடிப்படை சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம விவசாயத்தில் இறங்கிறதுனால ஏற்படுற பின்னடைவுகள் இது. ஆனால் இதை நம்ம படிப்படியாக சரி சீரமைக்க முடியும், போக போக இதை நம்ம கட்டமைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து